டர டர பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு டர டர டர பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாட்டி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் நான் நீ சிறம் போது தாறு மாறுதான் பேஸ்புக்கில் பிச்சு கீழும் லைக் ஷேர் தான் Let's take a selfie புள்ள Give me a mwa selfie புள்ள Give me a mwa Let's take a selfie புள்ள Give me a mwa mwa selfie புள்ள Give me a mwa Let's take a selfie புள்ள வேகத்தில் சாக்லேட்னா வேகத்தில் ராக்கெட்னா நிலவில் டெண்டடி போ ஆர் யூ ரெடியா அட ராக்கெட் ஒண்ணா நீ ஒரு ரெண்டு பண்ணா அந்த ஜூபிட்டர் மூணு மொத்தம் ஒரு பத்தி மூணு அந்த நிலவங்கள் எல்லாம் இங்க தேவையில்லை கன்றெங்கும் போதாதா வாடி புள்ள காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு டரா டரா டரா பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ணா ஏறும் இருக்கு இன்ஸ்டாகிராமத்துல வாடி வாழலாம் நாம வாழும் நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் மா செல்ஃபி புள்ள கிவ் மீ எ மா லெட்ஸ் டேக் எ செல்ஃபி